శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగ రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవదే వాష్ఠకారాయ మహాదేశికాయ నమః శ్రీమతే విగుణభూషణ మహాదేశికాయ నమః శ్రీతరంగ మహనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీ దేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలర్మేల్ మంగా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి శ్రీరుండుతో పులిదిరి వెంకటముడయాన్ పహరందచ్చున్న పడమొడియుల్ ஓருண்டு தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மடவும் வாழ்வு ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அத்யத்புதமான தயாசதகம் என்ற கிரந்தத்தை நான் அனுபவிச்சின்றிருக்கோம். ஆஸ்திகாலுக்கு பரமபாகியம் அந்த தேசிய அனுகிரகம்தான். இதெல்லாம் அவளுக்கு கிடைக்கிறது. எம்பெருமான தய என்ற குணத்தை சுவாமி தேசிகன் 100 ஸ்லோகங்களாலே அனுபவிச்சுருக்கார். இதுகாரும் ஆஸ்திகாலுக்கு 35 ஸ்லோகங்கள் பிராப்தமாச்சு. இன்றைய தினம் 36வது ஸ்லோகம். கீழ் ஸ்லோகமான 35வது ஸ்லோகத்திலே எம்பெருமான் ஒரு லீலாபிசேஷம் பண்ணுகின்றான். தான் ஒரு லீலை பண்றேன், ஒரு விளையாட்டு விளையாடுறேன் என்று சொல்லி எம்பெருமான் பல வகையிலும் பல அவதாரங்கள் செய்கின்றான். அதையெல்லாம் நம் பெரியவா எல்லாம் அவன் அவதாரம் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டி கொடுக்கிறா. ஆனா சில பேர் கிருஷ்ணாவதாரம் பண்ணான், மாடுகளோட பழகினான், அந்த இடக்கை வலக்கை தெரியாத ஆச்சியர் சரியிலே போய் எம்பெருமான் பழகினான் அப்படின்னு சொல்லி மந்திரம் அதிகரான ஜீவாத்மாக்கள் அவன் இறங்கி வந்து நான் சௌலபியன்னு காட்டி விஷயங்களையெல்லாம் அவன் மதிக்காம இருந்தா. ஆனாலும் அந்த எம்பெருமான் தய என்ற குணத்தின் கட்டளைப்படி நடக்கின்றான். எப்ப எப்பெல்லாம் சாதுக்கள் எல்லாம் வந்து எம்பெருமானை சரணாகதி பண்றாலோ, சாது பரித்ராணம் அதுவே இவனுடைய முக்கிய விஷயமாயிருப்பதினாலே, யாரெல்லாம் சரணாகதி பண்ண துணிகிறாரோ அவள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றான். அப்பப்போ எம்பெருமான் வந்து இவன் மனிதரை போல எம்பெருமானும் அவதாரங்கள் செய்கிறான்னு பல்வேறு விஷயமாக இந்த கீழ் ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் நமக்கு காட்டினர். எப்படி எம்பெருமான் விசாரும் கேசவந்தவர் கீழ்மேல் அமிழ பிறப்பும் சொல்லி கீழ்மை வசவுகளே வையும்னு சொல்லி எம்பெருமான விசாலையும் எம்பெருமான் தாங்கிண்டு இந்த ஜீவாத்மாக்கள்லாம் இந்த பூமியிலே புனப்புனக பிறக்கும் போது இவனும் புனப்புனக அவதாரம் செய்யறான்னு காட்டினார் கீ ஸ்லோகத்தில். இன்றைய தினம் ஆடுது 36வது ஸ்லோகம். பரகிதம் அனுகம்பே பாவயந்தியாம் பவத்யாம் ஸ்திரம் அனுபதிகார்த்தம் ஸ்ரீனிவாசோ ததானஹா லலித ருஷிஷு லக்ஷ்மி பூமி நீலாசு நூனம் ரதயதி பகுமானம் தத்பரஞ்சந்த புத்தா அப்படின்னு. விஷயம் என்னன்னா, சுருக்கமா சாதிக்கணும்னா, இந்த தயாதேவியானவள் தனக்கு எது வேண்டும் பெருமாள்கிட்ட கேட்கறதில்ல. ஏன்னா அவளே கொடுக்கக்கூடிய சாந்தர் இருக்கவா. அதனாலே சர்வதா அந்த தயாதேவி பிறருடைய நன்மை, ஜீவாத்மாக்களுடைய நன்மையே சர்வகாலமும் நினைச்சுருக்கா. அதனால இந்த தயை என்ற குணத்திலே அந்த தேவியினிடத்திலே நம்முடைய வேங்கடத்தான் ஏழுமலையான் ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு மனப்பூர்வமான ஒரு ஸ்திரமான ஒரு கௌரவ புத்தி மதிப்பும் இருக்கு அவர்கிட்ட. இந்த தேவியை பத்தி அப்பேற்பட்டதான ஒரு கௌரவமா அவர் வச்சுருக்கார். ஆனாலும் இந்த எம்பெருமான இத்தர தேவதைகள்லாம் இருக்காளே, திருமகள் மண்மகள் நீளை முதலா எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க தருமம் இருமூன்றம் முதல் அனைத்தும் தோன்ற தன்னணைய சூரியர் தன் அடிக்கீழ் வாழ அருமரசேர் அளவில்லா அவனியின் கண் அரவணமேல் வீற்றிருப்பான் அனைத்துங்காக்கும் கருமணியை கருகிரிமேல் கண்டேன் எந்தன் கடுவினகள் அனைத்தும் நான் கண்டிலேனே அப்படின்னு சுவாமி தேசிகன் அத்திரிமாத்மத்தை சாய்கிறார். கருகிரிமேல் சொன்னா திருவேங்கடமலை மேல் நம்ம வந்து யோகப்படுத்திக்கலாம். ஏன்னா எல்லா பெருமாளும் அவருடைய சொரூபங்கள் வெளிக்காட்டும் சொரூபங்கள் வேறையே தவிர திவ்யாத்ம சொரூபம் ஒன்றுதான் எல்லாருக்கும். இப்படி எம்பெருமான் இதர தேவிகளிடத்தில் தான் காட்டும் அன்பை இந்த தயாதேவனிடத்திலும் வைக்கிறான். திருமகள் மண்மகள் நீல முதலா எல்லா தேவிகளிடத்திலும் அதிக ஆசை வச்சிருக்கான் எம்பெருமான். அவன் அவ்வாறு ஏன் அந்த மூன்று தேவனிடத்திலே ஒரு அன்பை செலுத்துகிறான் அப்படின்னாக்கா, அவருடைய எல்லா திருமேனையும் தயை என்ற ரூபமே அவனுக்கு காட்சி கொடுக்கிறதுன்னு சாய்கிறார். அவர்கள் எல்லாரும் உனது உருவப் பதவிகள் என்பதாலே தானே அப்படின்ட்டு வியாக்கியானவங்க. ஏன்னா அவர்கள் திருமகளாய் அப்புறம் பூப்பிராட்டியான மண்மகளாய் நீளாயாய் இப்படி இருக்கும்போது எம்பெருமானுடைய திவ்ய திருஷ்டியிலே இவா மூணு பேரும் தயாதேவியாவே சேவை சாதிக்கிறா அவனுக்கு அப்படின்றார். இவள் தயாதேவியாக இருப்பதனாலேயே இந்த மூணு பேர் வேணும் எம்பெருமான் ஒரு அன்பு பாசம் வச்சிருக்கான்னு சுருக்கமானம் சரகிறார் சுவாமி தேசிகன். பரகிதமனுகம் பாவயந்தாம் பவத்யாம் சிரமனுபதிகார்த்தம் ஸ்ரீனிவாசோ ததானஹாம் லலித ருஜிஷு லக்ஷ்மி பூமி நீளாசுனூனம் பிரதயதி பகுமானம் தொற்பதிச்சந்த புத்தியா அப்படின்னு சாய்கிறார். இந்த அனுகம்பை என்றதானது இந்த தயாதேவியானவள் தனக்கென்னும் எதுவும் வாழாமல் பிறருக்காகவே ஜீவிப்பவள் அப்படின்னு சாய்கிறார். பிறருடைய நலத்தையே அல்லும் பகலும் தான் ஸ்மரித்து அவளுக்கு ஒரு நல்லது நடக்காதா என்று அவளை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கா. சுவார்த்தம் எனக்கு என்பதானது ஒரு அணுபரிமாண அளவு கூட அவள்கிட்ட இல்லை. அதனாலே இந்த தயாதேவியானவள் தனக்கு என்று எதையும் கேட்கல, தனக்கு எது வேணும் எடுத்துக்கல, தனக்கு இது வேண்டும் என்று லவலேசம் கூட நினைக்காதனாலே அவளுடைய அந்த பரோபகார புத்தி அதை பார்த்து எம்பெருமான் இயற்கையாக சுதகாகவே அவளிடத்தை அலாதியான பிரீதியோட எம்பெருமான் இருக்கான். அதை அவன் வெளிக்காட்டாமல் தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே வைத்து எம்பெருமான் சந்தோஷிக்கிறான் அப்படின்னு சொல்ற. அவளை மகிழ்விப்பதற்கு எம்பெருமான் எப்படி சொல்லும் அப்படின்னாக்கா சில உபாயங்கள் பண்றான். அவள் இருக்கும் இடம் எது எம்பெருமான் திருமேனியிலேன்னு கேட்டா எம்பெருமானுடைய அந்த ஹிருதய பாகம். அதனால எம்பெருமான் ஹிருதய பூர்வமாக அவளை ரொம்ப மிக்க நேசிக்கின்றான் எம்பெருமான். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு சொன்னார் ஆழ்வார். எம்பெருமான் இதயத்திலே இந்த பிராட்டி இருக்கான்னு சொன்னா சரி, பிராட்டியின் அந்த ஹிருதயத்திலே எம்பெருமான் இருக்கான்னா அப்படின்னு ஒரு சம்சயம் வருதோன்னு அதுக்கு பேயாழ்வார் பதில் சொல்றார். மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் தந்துளாய் மார்பன் அப்படின்னு சொன்னார் மூன்றாம் திருவந்தாதியில். இப்படி பரஸ்பரம் ஹிதைஷினாம் என்றபடி பரஸ்பரமாக இந்த தயாதேவியும் சீனிவாசனும் ஹிதமா இருந்து கொண்டு இவன் சந்தோஷ அவருடைய சந்தோஷமே இவன் சந்தோஷமாக கொண்டு இவருடைய சந்தோஷமே அவன் சந்தோஷமாக கொண்டு எம்பெருமான் இந்த தயாதேவினுடைய பரம காருண்யத்தை பார்த்து தானே அதிசயித்து ரொம்ப அற்புதமாக அன்பு கொண்டிருக்கான் தயாதேவி பேரில். எம்பெருமானுக்கு இவளை தவிர மூன்று தேவிமார்கள் உண்டு, திருமகள் மண்மகள் நீளை இத்தியாதி தேவிகளெல்லாம் எம்பெருமானிடத்தை அன்பாயிருக்கா. எம்பெருமானும் அவளிடத்திலே ரொம்ப அன்பு கொண்டிருக்கான். அன்பு என்பாலும் ஒரு சொல்லவண்ணாத அன்பு. ரொம்ப பொலிகின்ற திருமேனி உடையவர்கள் தங்களுடைய திருமேனியை காட்டிய அந்த காந்தியினாலேயே மொத்தத்தை இழுக்கக்கூடிய பெருந்தேவிகள், ஐஸ்வர்யத்திலே திளைத்தவர்கள், சகல வித்தையிலும் தேர்ச்சி பெற்றவர்கள், எல்லாத்துக்கும் அதிபதியா இருப்பவர்கள், புருஷகார பூதைகளா இருக்கக்கூடியவர்கள், இப்படி எவ்வேறு ரூபங்கள் மூன்று தேவருக்கும் இருக்க, தயாதேவிக்கு ஏது ரூபம் அப்படின்னு சொன்னா பெருமாள் சொல்றார், அவ எல்லாமே தயாதேவியின் பிரதிபிம்பங்கள்னு பெரிய வியாக்கியானம் பண்ணிவிட்டார். தஸ்ய காரண அந்த காரணத்தின் மூலமாக எம்பெருமான் ஆனப்பட்டவன், லக்ஷ்மி தேவி, பூதேவி, நீலாதேவி இவ தயா காரியத்தை வெளிப்படுத்துறா. இவாலும் தயா காரியத்தை வெளிப்படுத்தும் போது அந்த தயாதேவியே, தனிச்சிருக்கிற தயாதேவி இவாளுடைய ரூபத்திலே புகுந்து அவ செய்யும் இதர காரியாதிகள் அனுகிரகத்திலும் இவளே பங்கேற்கிறாள் அப்படின்னு சொல்றதுனாலே எம்பெருமானாகப்பட்டவன் இந்த பூபிராட்டி நீலாதேவி லக்ஷ்மி இவா இவாளுடைய பேரிலே அன்பு செலுத்துறான். ஏன் கேட்டாக்கா அவ மொத்த மூன்று ரூபங்களுமே தயாதேவியின் ரூபமாகவே அவனுக்கு சேவை சாதிக்கிறார். ஏன்னா அந்த மூன்று பேருமே தயை செய்யும் காரியத்தை செய்கிறா. அவளுக்கு இதர காரியங்களும் இருப்பதனாலே தயாதேவிக்கு அவாளையும் பிடிச்சிருக்கிறதுனாலே எம்பெருமான் அவளை கடாட்சிக்கும் போது தயாதேவியின் ரூபமாகவே மூன்று பேரும் எம்பெருமானுக்கு கடாட்சிக்கிறார். அதனாலே ஏற்கனவே தயாதேவியின் மேலே அதிக அன்பு கொண்ட எம்பெருமான் இவா பேர்ல இவா மூணு பேரும் தயாதேவி மாதிரி இருக்காள்ட்டு இன்னும் அன்பு செலுத்துறானாம் இல்லையா. பெருமாள் மட்டும் பிறக்காமல் தேவிமார்களையும் பிறக்கும்படி செய்பவள் போலும்னு வியாக்கியானம். அவதார ஸ்திதியிலே எம்பெருமான் மட்டும் பிறப்பதில்லை. எம்பெருமான் எப்பப்பெல்லாம் அவதாரம் பண்ணானோ அப்பப்பெல்லாம் பிராட்டியும் கூடவே அனுகதையாய் வந்து அவதாரம் பண்ணுகின்றாள். அதனாலே அவளுக்கும் தயா குணம் இருப்பதனாலே தயாதேவியின் மேல அலாதியான பிரீதி கொண்டவன் எம்பெருமான். அதனாலே மூன்று பிராட்டி மகளும் எம்பெருமான் திருஷ்டியிலே தயாதேவி போல இருப்பதாலே அவர்கள் பேரிலே அதிக பிரீத்தியோடு இருப்பதாக சுவாமி தேசிகன் இந்த 36வது ஸ்லோகத்திலே அற்புதமாக நமக்கு சாதிச்சிருக்கார். திரண்ட கருத்தானது தயாதேவியானவள் தனக்கு என்று எல்லாம் பிறர்க்கு மட்டும் இருந்து கொண்டு அனுகிரகம் பண்றால் அந்த குணமானது எம்பெருமானுக்கு பிடிச்சிருக்கு. இவனுடைய தயையினுடைய குணமே மூன்று தேவிகள் மேலும் ஆரோபித்து இருப்பதாலேயே எம்பெருமான் அந்த மூன்று பிராட்டியினிடத்திலும் மிக்க அன்போடு இருக்கான்னு சுவாமி தேசிகன் சொல்லி இந்த பாசுரத்தை தலைக்கற்றார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.